கொட்டிப்பாரன தேரானே, ஆகோஷ தேரானே, ஆராடன தாரானே, ஆகாஷ கூடானே, இதிலே வரு நீ மதுச்சந்திரிகையே, இவரில் இனி மதுரம் மதியே. கண்ணாடி மானத்தம்மானமாடான் எந்தாடிமைனே செல்லாதடி, தம்ராண்டிய கையின் நந்தானு பெண்ணே பொன்னாட வாங்கான் வையாதடி. வந்தைக்கடா செண்டைக்கு வேண்டே மண்டைக்கு ஒரு ஓடம் பண்டிட்ட தாளம் திண்டக்கடா.